pam pam pam tam tam ta ra ram pam pa ta re ra re ra re ra dum dum se dum dum dum dum nen jam paadum sangeetham kaadil kekkindrada வயிற்றில் இருக்கையிலே கை காலை அசைத்திருந்தோம் ஏன் இங்கு பிறந்தவுடன் உயிர் அமைதி காட்டுகிறோம் போகாத கால்கள் ஊர் சேருமா உன் எண் பம் பம் பம் தம் தம் தம்